നമ്മളിക വാനന്റെ അമ്പുകളോ കൺമുള തുമ്പുകളോ അമ്പിളി കൂട്ടിന നമ്പുകളോ മുഞ്ചേരി കുമ്പികളോ മുല്ല മലർ മണി ചെണ്ടുകളോ നിൻമണി ചുണ്ടുകളോ തെന്തിരിഞ്ഞെത്തുന്ന വണ്ടുകളോ കുങ്ങിന കുണ്ടുകളോ பத்து மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுள ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கைய தொடும் போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி கார் உரசும் போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ் பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ்